ചൂട് തീ പന്നമേട് തീമയ ചൂട് ഈരുളായി കേറി காட்டு கிட்டு காரணி எதுவும் அணிவதில் ஆயிரம் இளைஞர் துணிந்து விட்டார் ஆயுதம் எதுவும் தேவையில்லை விடு லட்சியத்தோடு வேற்றுமை விடு வெற்றியத்தோடு நல்லவர் யாவரும் ஒதுக்கிக் கொண்டார் நரிகளின் அண்ணாமை தொடங்கிவிடும் வாலிப கூட்டணி வாரெடுத்தார் பல பக்கமும்